வணக்கம். இப்போ திருவாளர் நோபுவோ அவர்களுடைய பொது காண்ட பலன்களை வாசிக்கிறோம். திரு உருவே தேனமுதே திவ்ய சோதி, திரவியமே தீந்தமிழே உலகம் போற்றும், அருள் இறைவன் சிவபாதம் பணிந்து கும்பன் அறிவிப்பேன் ஒரு மகனின் பொதுகாண்டத்தை. இது கடவுள் வணக்கம். அகஸ்திய மாமுனி கடவுளுடைய திருப்பர் பாதங்களை தொழுது உங்களுடைய பொதுகாண்ட பலன்களை இப்போ சொல்கிறாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது வரக்கூடிய எதிர்காலங்களில் தான் என்ன நினைக்கின்றாரோ இந்த ஜாதகர் அனைத்திலும் வெற்றியடைந்து தனது மனைவியாருடன் சந்தோஷமான வாழ்க்கை நிலையை பெற்று நல்ல உயர்வுகளுடன் சிறப்பு வாய்ந்த நல்ல யோகத்தை தரவல்ல குழந்தைகள் பாக்கியத்தை கண்டு நீண்ட ஆயுளோடு நிம்மதியான வாழ்க்கையை கடைசி காலம் வரையில் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பொதுகாண்டத்தில் வரக்கூடிய நலமிக்க நல்ல பலன்களை நான் சொல்லுகிறேன்னு சொல்லி அகஸ்திய மகரிஷி உங்களுடைய பொதுகாண்ட பலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காண்டம் மேல் இரு சுற்று நண்டு அம்சம், காண்பவனும் விளம்பியனும் ஆண்டு தோற்றம். உங்களுடைய ரேகினுடைய பேர் இரு சுற்று நண்டு அம்சம் என்பது நீங்கள் பிறந்த தமிழ் வருஷம் விளம்பின்னு சொல்லக்கூடியது. கெண்டை ரவி திங்களதாய் சப்தம் தேதி பங்குனி மாதம் 7ஆம் தேதி கேடில்லா ராமர் மீன் வயல் நீ ராசி பூச நட்சத்திரம் கடகராசி. ராசியுடன் கற்பம்பெண் தன்னை தீண்ட இறைவன் சரம் நல்லாற்றன் காண்டிபத்தில் சேரகவி கொண்டலதில் குண்டை பூமன் செம்பபிரர் கெண்டை அதில் நவக்கொழிவார். இது இந்த 9 கிரகங்களுடைய அமைப்பு. இவர் பிறந்த காலத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்தது என்று சொல்லக்கூடிய விவரங்கள் இவை. இப்படி ஒரு ஜாதகனுக்கு இந்த 9 கிரகங்களும் ஒன்றாக கூடி நலம் பெற்று அமையக்கூடிய அந்த காலகட்டத்தில் பிறந்த ஜாதகராகிய நீங்கள் இனிய குணம் குணசீலம் அறிவு யோகம். வெளிநாட்டில் பிறந்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், நல்ல அறிவு திறமை நல்ல குணங்கள் நல்ல வித்தை இவ்வமயம் இன்றவர்கள் தீர்க்கமாட்சி. தாயார் தந்தையார் இருவரும் தீர்க்கமாக இருக்கிறார்கள். 2 துணை ஆண் பெண்ணும் இல்லறத்தில், ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லறம் மேல் மகன் கூட செய்கலையது, இவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் குழந்தைகள் பாக்கியம் கிடையாது. இசைகளையும் ஒருங்கிணைப்பு காண சேர்க்கை, அதாவது இசையையும் கலையையும் அதாவது கானத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை. மேபி இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க சாமியாருக்கு, கம்போசிங். நல் பதிவு பின்மேன்மை நோபுவே பெயர், நொபுவோ அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெயர். நல்லத்தன் சுசுமுத்தான் நொபுகே அன்னை, சுசுமு அப்படிங்கிறது அப்பா பேர், நொபுகே அப்படிங்கிறது அம்மா பேர். அன்னையுடன் இல்லவர்க்கு ரெய்கோ நாமம், இது மனைவனுடைய பேர். ஆண்மகனின் பொதுகாண்ட சாட்சிவார், இது இந்த பொதுகாண்டம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சி. இப்போ உங்களுடைய வயசு 36.